లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామన మధ్యమాం ఆత్మజాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహస్తవితరాని త్రినాయ మేనే అస్మద్గురుర్ భగవతో శ్రీదే కుసుందో రామానుజస్య చరణ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ శిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్య నమస్కార. రఘువీర గద్యత్రుడి ఉపన్యాసத்துல உத்தரகாண்டத்துல நாம 79வது சூர்ணிக்கை 80வது சூர்ணிக்கை 81வது சூர்ணிக்கை நீங்க நாம பார்க்கலாம். பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ராமன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். திவ்ய பௌம அயோத்தியா அதிதெய்வதான்ற இடத்துலயும் அயோத்தியை எப்படி தேவானாம் பூரயோத்தியா அப்படின்ற இடத்துல அயோத்தியை அப்படின்னால் வைகுண்டத்துக்கும் பேரு, அயோத்தியா அப்படின்னால் பூலோகத்தில் இருக்க சரையு நதிக்கரையில் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கும் பேரு. எப்படி அவன் வைகுண்டநாதனாக இருந்து கொண்டு அந்த அயோத்தியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கானோ, தேவர்களும் நித்தியசூரிகளும் பிரம்மாதிகளும் இருக்கக்கூடிய இடத்துல அவன் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கானோ பிராட்டியோடு சேர்ந்து இருந்து கொண்டு, அது மாதிரி ராமனாக அவதரித்த பிறகும் சரையு நதிக்கரையில் அதே மாதிரியே பட்டாபிஷிக்தனாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் பெருமாள் அப்படின்றது நாம பார்த்தோம். பெருமாள் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கார் நமக்கு தெரியும். ஓர் அவதாரத்திலும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காகத்தான் காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். அது 9வது அவதாரத்தில் தான் சொல்றார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அது 9வது அவதாரத்துல வந்துதான் சொல்லியிருக்கார் அந்த விஷயத்த. ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு மாதிரியான தர்ம சம்ஸ்தாபனம். நரசிம்மாவதாரத்துல ஒரு விதமான தர்ம சம்ஸ்தாபனம், வாமனாவதாரத்துல ஒரு விதமா இருந்தது, பரசுராம அவதாரத்துல சுவாமி தேசிகனே வேற மாதிரி சொல்றார் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காகத்தான் இவர் அவதரித்தார். ஆனால் அப்பிரமண்யம் அபாகரோது பகவான் பூர்த்தியான அவதாரம் கிடையாது, இது ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெருமாளுடைய அவதாரங்கள்ல பூர்ண அவதாரம் ஆவேச அவதாரம் அம்சாவதாரம் எல்லாம் பிரிக்கிறார். அதன்படி பார்த்தால் இங்க எப்படி ராமன் ஆட்சி பண்றான் எப்படி அவதரித்திருக்கான்ற விஷயத்த சுவாமி தேசிகன் இந்த 3 சூர்ணிகைகளும் ரொம்ப நன்னாவே சாதித்து கொடுக்கிறார். 79வது சூர்ணிக்கை பித்ருவத குபித பரசுதரமுனி விஹித நிருபஹனன கதன பூர்வகால பிரபவசத குண பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்சா. பித்ருவத குபித பரசுதர முனி விஹித நிருபஹனன கதன பூர்வகால பிரபவ சதகுண பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்சா அப்படின்னு சொல்ற பகவானுடைய அவதாரம் ஒவ்வொரு அவதாரத்தையும் பவித்திரமாக்குறதுக்குத்தான் பெருமாளே ஆசைப்படுறான். ஒவ்வொரு அவதாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பித்ருவத குபித பரசுதர அவருடைய பிதாவா இருக்கக்கூடிய, அதாவது பரசுராம அவதாரத்துல அவருடைய பிதாவா இருக்கக்கூடிய ஜமதக்னி முனிவரை கொன்னபடியினாலே கோபமடைந்த பரசுதர முனி பரசுராமராலே விகித நிருப ஹனன கதன ஒரு ராஜாக்களுடைய ஒரு ராஜாக்களை அழிக்கிறதுக்காக அவர்களை ஹிம்சப்படுகிற பண்றதுக்காக ஒரு அவதாரம் பூர்வகால சதகுண திரேதாயுகத்துல ஆரம்ப காலத்துல திரேதாயுகத்தினுடைய ஆரம்ப காலத்துல பரசுராம அவதாரம். திரேதாயுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் சந்தியில இருக்கும்போது கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் க்ஷமிக்கணும் ராமாவதாரம். அப்போ அங்க வந்து ராஜாக்கள் எல்லாரையும் அழித்தான் பெருமாள். இங்க வந்து பார்த்தால் சதகுண பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்சான அதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக பிரதிஷ்ட பண்ணப்பட்ட தர்மிஷ்டர்களா இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய குலத்தை உடையவனேன்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க சத்திரியர்களை 21 தலைமுறையாக அழிக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டேன். கார்த்தவீரியார்ஜுனன் எப்படி அப்பாவை கொன்னானோ, அப்பாவை கொன்ன முடியினால மொத்த பேரையுமே அழிக்கிறேன்னு ஆரம்பிச்சார் அந்த இடத்துல. இங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதானா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொன்னதுனால அந்தந்த ராஜ்யத்துல அவரவர்கள் ராஜாக்களை உட்கார வச்சு தர்ம சம்ஸ்தாபனம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்களை ஏற்படுத்தி அவர்களையும் இவன் வழிநடத்திட்டு போய் ஏகப்பட்ட ராஜாக்கள் மூலமாக நாட்டை செழிப்பாக பெருமாள் காப்பாத்தனான் ரட்சித்துன்னு ரட்சிச்சான் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பரசுராம அவதாரம், பரசுராம அவதாரத்துல அது பரசுராம அவதாரத்துக்கு முந்தின காலம், பரசுராம அவதார காலம், பரசுராம அவதாரத்துக்கு பிந்தின காலம், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தால் இந்த மூணுத்தை காட்டிலும் ராமன் ரொம்ப அழகாகவே ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது இதுல தெரியுது. அதுவும் காரியம் கருணமாரியேனன்னு சொன்னான் ஏற்கனவே பிராட்டியே அந்த இடத்துல. காருண்யம்ன்ற குணத்தை கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆட்சி பண்றது இவனுக்குத்தான் சரிப்படுமோ தவிர வேற யாருக்குமே இல்லைன்னு. அதுவும் தமிழ சொல்றா, மன்னர் இப்போதில்லை நோக்கினோம் அப்படின்னு. இது போன்ற மன்னர் முன்னாடி இருந்த மன்னர் போல இப்ப மன்னர்கள் இவன் மன்னர் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே மக்களிடத்திலே பிரீதி கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ராமாயணத்திலே சொல்றான். அந்த அளவுக்கு தார்மிகனா இருக்கான் ராமன். தர்மிஷ்டன்றது சந்தேகமே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் மீண்டும் மீண்டும் ரட்சிக்கிற பொறுப்பு இருக்கு பாருங்க. அந்த சராச்சரங்களும் அவனுடைய சொத்துன்றபடினால ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறான் பாருங்க. அதுதான் ரொம்ப அழகா இருக்குன்னு. வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள், தர்ம சம்ஸ்தாபனம் பண்றார்கள். இதெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணி இதையெல்லாம் சரி கட்டுறான். இதெல்லாம் ஒரு அரசனா இருந்து கொண்டு அவனுடைய ஆட்சியில தான் சரி கட்ட முடியும்ன்றபடினால ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய ஆட்சியில அந்த அளவுக்கு சரி கட்டுற. பூர்வ காலத்துல எப்படி ஒரு தர்ம நெறி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறான் பரம காருணிகன் பெருமாள். இதுதான் அடுத்த இதுல சொல்லும்பொழுது அடுத்த சூர்ணிக்கையில எப்படி அவன் ஆட்சி பண்றான் அப்படின்றத. ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எந்த அளவுக்கு அவன் ஒரு சகிக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை சத்தியா உடனடியாக நீக்குவான் அப்படின்றது தெரியுது. சுபசரித்தரத பரத கர்வித கர்வ கந்தர்வ யூத கீத விஜய காதாசத. சுபசரித்த ரத பரத கர்வித கர்வ கந்தர்வ யூத கீத விஜய காதாசத. பாட்டபேதம் இருக்கு. சுபரத பரத கர்வித்தன்னு ஒரு பாட்டம், அது அவ்வளவா பெரியவாள் எடுத்துக்கிறது இல்ல. செம்பர ஆண்டவன் சுவாமியும் சரி, கிருஷ்ணதாத்தாச்சார சுவாமியும், அதே மாதிரி பெரியவாள் வியாக்கியானத்துல எடுக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் சின்னாமு பாட்டராச்சார சுவாமியும் சரி, இவ எல்லாருமே சுபசரித்த ரத பரதன்றதுதான் பிரசித்தமான பாட்டமா எடுத்துட்டு இருக்கா. அதுதான் நாமளும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். சுபரத பரத கருவிதன்னு சொல்றதில்ல. நிர்ஜித்ய பர சைன்யானி க்ஷிதம் தர்மேன பாலையே அப்படின்னு ஒரு வாக்கியம். அது மாதிரி பெருமாள் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பூமியை பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு பாலனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சுபசரித்த ரத பரத நல்ல நடத்தையில ஆசக்தனான, ஆசக்தன்னா எப்பவுமே சர்வதா நல்ல நடத்தையிலேயே நடத்தையோடு கூடியவனான பரதன், கர்வித கர்வ கந்தர்வ காத்த கீத விஜய காதாசதா. சிந்து நதிக்கரையில கந்தர்வர்கள்லாம் நிறைய பேர் கர்வத்தோட ஆட்டம் போட்டு இருக்கா. சிந்து நதிக்கரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை. அந்த நதிக்கரையில சில கந்தர்வர்கள் இருந்தார்களாம். அந்த கந்தர்வர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கொண்டு ஜனங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்திருந்தால் இவன் பெருமாள் அந்த பரதனை அனுப்பிச்சு அந்த கந்தர்வர்கள் எல்லாரையும் ஒழிச்சு கட்டி பரதனுடைய பையன் உத்தரகாண்டத்துல 101வது சர்க்கத்துல வருது. பரதனுடைய பையனா இருக்கக்கூடிய 2 பேர்கள் அங்க வச்சு அவர்கள் மூலமாக அங்க ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அப்படின்றது சரித்திரத்துல தெரியுது. பரதனுக்கு தக்ஷன் ஒரு பையன், புஷ்கலன் ஒரு பையன். தக்ஷசிலா அப்படின்றது நமக்கெல்லாம் இப்ப தெரியும், சாஸ்திரத்துக்கு பேர் போன ஊரு, பிரசித்தமான ஊரு தக்ஷசிலா அப்படின்றது. இன்னைக்கு வேணா அங்க அதெல்லாம் இல்லையோ தவிர, ஒரு காலத்துல அங்க பண்டிதர்கள் எல்லாம் அவ்வளவு பேர் இருந்தால், சாஸ்திர பாரங்கத்தால் எல்லாம் தக்ஷசிலால இருந்தால், தக்ஷசிலா அப்படின்ற இடத்துல தக்ஷன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், புஷ்கராயத்துல புஷ்கரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், சுபமான நடத்தை பரதனுக்கு இருந்தது. அந்த பரதன் அப்படி இருந்த அப்படின்னா கந்தர்வர்கள் எல்லாரையும் அடக்கி அவர்கள் கர்வத்தை ஒடுக்கி ராமனுடைய கதையாகவே பாட வச்சார்களாம். அவர்லாம் ராமன் கானலோழன், ராமன் கானத்துக்கு மயங்கினவன்றது ராமாயண ஆரம்பத்திலே நமக்கு தெரியும். அதனால்தான் லவகுஷர்களை பாட வச்சு கேட்கறான், சேஷா காதா ஸ்ரீ ஷட்பிஹி சரணைஹி சோபலக்ஷிதாஹான்னு சொல்லிருக்கா ராமன் விஷயத்திலேயே. அப்போ விஜய காத்தன் பாடினான்னா ராமன் மற்றவாள் பாடுறத ராமன் அவ்வளவு அழகா கேட்பான். இப்படி ராமனிடத்தில் ராமன் கதைய பாட்டாக பாடி அவர்கள் ராமாயணம் இன்னும் வெளில வரல. அப்போ ராமாயணம் வெளில வரத்துக்கு முன்னாடி, ராமாயணம் எப்ப வெளில வருது, லவகுஷன் வந்து பாட்டு பாடி பிரவச்சனம் பண்ண பிறகுதான் ராமாயணம் வெளில வருது. இதெல்லாம் ராமாயணம் வரத்துக்கு முன்னாடியே, அதாவது பட்டாபிஷேகம் ஆன பிறகு இது. இதுக்கப்புறம் தான் ராமாயணத்துல ராமாயணத்தை அவன் பிரவச்சனம் பண்ண போறாவா ரெண்டு பேரும். அடுத்த சூர்ணிக்க 81வது சூர்ணிக்க சாசித மது சுத்த சத்ருக்ன சேவிதா, சாசித்த கொல்லப்பட்ட மதுசுத மது என்னும் அசுரன், அவனுடைய பிள்ளை லவணாசுரன், அந்த லவணாசுரனை சத்ருக்னாலே சத்ருக்னாலே வதம் பண்ணி, வதம் பண்ண கையோடு வந்து பெருமாளை சேவித்தானா அப்பேவிப்பட்ட ரகுவீரன், சத்ருக்னாலே சேவிக்கப்பட்ட ரகுவீரனே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மதுன்றவன் ஒரு அசுரன், அவன் போயிட்டான். அவனுக்கு அப்புறம் அவன் மகன் லவணன் ஒருத்த வந்தான். அவன் யமுனா தீரத்துல ரிஷிகளுக்கெல்லாம் சொல்ல கொடுத்தான். அப்படி சொல்ல கொடுத்தவனை சத்ருக்னனை அனுப்பி லவணனை ஒழித்தான். சில காலம் சத்ருக்னன் மதுரால ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் தமையனாருடைய வார்த்தையை கேட்டு. அப்படி தமையனாருடைய வார்த்தையை கேட்டு மதுரால ஆட்சி பண்ணிட்டு இருக்கபடி சத்ருக்னனை செய்தவனே எங்கள் ரகுவீரனேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதோட முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.